இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்குமா மாம எண்ணோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போட மானேவா. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்க மனம் கூடுதில்லையே.